கையேந்தி ரசித்தேன். எதை நீ சொன்னாலும் வியப்பேன், உன் அழகை கையேந்தி ரசித்தேன். அடம் நீ செய்தாலும் பொறுப்பேன், உன் குரலை செல்போனில் பதிப்பேன். பொழுதும் உன்னோடு இருப்பேன், உன் சிரிப்பில் சோம்பல்கள் முறிப்பேன். எதை நீ சொன்னாலும் வியப்பேன், உன் அழகை கையேந்தி ரசிப்பேன். கதிரவனாக திரிந்த பகல்